ரங்கநாத. ரங்கநாதன்னா ரங்கத்துக்கு நாதன் தலைவன், ரங்கம்னா ஸ்டேஜ் நாடக மேடை, அதற்கு அவன் தலைவன். இந்த ரங்கநாதன் இருக்கானே இவன் தான் நாடக மேடைக்கே தலைவன். அவன் என்ன பண்ணான், இப்போ உலகத்தில் பல விதமான புகார்கள்லாம் புகார்கள் வருது, அதற்கேற்ப பரித்ரநாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று அவன் பிரதிஜை பண்ணியிருக்கான். அதனால் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு யுகத்தோறும் இவன் அவதரிக்கிறான், பத்து பல அவதாரங்களை அவதரிக்கிறான். தெரிஞ்சுதா, எதுக்காக அகில புவனரட்சா நாட்டிகாம் தரிசயிஷ்யன், உலகத்து மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றணும். அவளை காப்பாற்றுறதுக்கு ஒரே வேஷத்தோட காப்பாற்ற முடியல, அந்தந்த காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற வேஷம் போட்டுக்கிறான் எம்பெருமான். அதை மாதிரி எடுத்துட்டு வேஷம் போட்டு நாட்டியம் ஆடுறான், நாட்டியம் ஆடி எல்லாரையும் ரசிக்க வச்சு எல்லாரையும் காப்பாற்றுறான் அவன். அப்போ ஸ்டேஜில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு, யாருக்கு நாட்டியத்தை கற்பிக்கிறான் இவன் அப்படிங்கிட்டவனாக்க, அவனுக்கு நாடமாடத்திற்கு ஒரு உறுதுணையாக இன்னொருத்தர் வேணும். ஆக இவன் ஆண் நாடகக்காரன் நாட்டியக்காரர் அப்படின்னா பாதுகாதேவியை பெண் நாட்டியக்காரியாக உருவகப்படுத்துகிறார். அப்போ தான் ஆடுவது, அதை பார்த்து அவள் ஆடுவது. எப்படி அனிமிஷ தரு புஷ்பைகி அச்சிதே ரங்க மத்தியே, எங்க நாட்டியம் கற்பிக்கப்படுகிறது, இந்த ஸ்ரீரங்கம் என்கிற ரங்கம் அதனுடைய நடுவில் நாட்டியம் கற்பிக்கப்படுகிறது. பாதுகாதேவி நாட்டியம் கற்கிறாள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய தேவலோகத்து புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறைய அர்ச்சிச்சிருக்கா அந்த நாட்டிய மேடையே. தெரிஞ்சுதா, அனிமிஷ தரு புஷ்பைகி அர்ச்சிதே ரங்க மத்தியேன். தெரிஞ்சா, இதுவரையிலும் பாதுகையை ஆராதனிச்சா, இந்த பாதுகையை நாட்டியம் கற்றுக்கொள்ளக்கூடியான பாதுகா மேடையே பூஜிக்கிறா தேவர்கள் எல்லாம். அது அவ்வளவு வசந்தது, என்ன பெருமாள் நாட்டியமாட அதை பார்த்து நாட்டியம் பாதுகாதேவி நாட்டியத்தை கற்கின்ற அப்படின்னாலே அவளுக்கு மெத்தனம் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய புழுத்தை கொண்டு கொட்டி கொட்டி கொட்டி அர்ச்சனை பண்ணியிருக்கான். இப்ப பாதுகா ஸ்டேஜில் பாதுகாதேவி அப்படி திருடி வச்சாலாம் எப்படி இருக்கிறது, மெத்துன்னு இருக்கு. அப்படி நாட்டியம் ஆடச்சு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருக்குமா, அப்பேற்பட்ட நாடக மேடையில் நாட்டியம் ஆடி காட்டுறாருனாங்க. எப்படி நாட்டியம் ஆட்டுக்கிட்டார், அபிநயம் அனுரூபம் சிக்ஷயதி ஆத்மனாம், தானே பெருமாளே பாதுகாதேவிக்கு நாட்டியம் ஆடி காட்டியும் அவளை சிக்ஷிச்சு சரியாக நாட்டியம் ஆடும்படியாக பயிற்சி வைக்கிறார் இங்கே ரங்கநாதன். தெரிஞ்சா, என்னென்ன நாட்டியம் ஆடினார் அப்படிங்கறத தசாவதார ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தேவோ நசுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனே லப்த நிர்பரசைஹி அத்யட்சிதோ பாவுகைஹி. ரிஷிகாலெல்லாம் கூடியிருக்கும்படியான அந்த ஸ்டேஜ் ஸ்ரீரங்கமாகிற ரங்கம் ஸ்டேஜ். அதுல பெருமாள் என்ன பண்றார், தசதா நிர்வர்த்தயன் பத்து தினசான உருவங்களை எடுத்து நாட்டியம் ஆடி காத்தாராம் அவர். அந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக அந்தந்த காலத்துல பல வகையான உருவங்கள் எடுத்து காப்பாற்ற வேண்டியிருப்பதனால எம்பெருமான் பத்து தினசான உருவம் எடுத்து காப்பாற்றுறான்னு தெரியறது. அந்த நாட்டியம் இருக்க அதுல முதல்ல ஒவ்வொரு நாட்டியமாக கற்றுக் கொடுக்கிறார் பாதுகாதேவிக்கு. அப்போ முதல்ல மத்ஸ்ய நாட்டியம், அப்புறம் ஆமை நாட்டியம், அப்புறம் வராக நாட்டியம், நரசிங்க நாட்டியம், ராம நாட்டியம், பரசுராம நாட்டியம், பலராம நாட்டியம், கிருஷ்ண நாட்டியம், கல்கி நாட்டியம் என்று சொல்லும்படியாக பாதுகையோட இப்படியான பல வகையான நாட்டியங்களை ஆடி உலகையும் மயக்கிறார் மகிழ்விக்கிறார். அதே சமயத்தில் பாதுகாதேவிக்கு எல்லா நாட்டியத்தையும் கற்றுக் கொடுக்குறார். அப்படி கற்றுக் கொடுத்து விட்டு அவளோட சேர்ந்துட்டு பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா, அந்தந்த அவதாரங்களை அந்தந்த காலத்தில் எடுத்து அகிலபுவன ரக்ஷா நாட்டிகாம், உலகத்தை எல்லாம் காப்பாற்றுறதுக்கா செய்யும்படியான நடனம் இது இல்லையா. அதனால அந்த நாட்டியத்தை இவளுக்கும் தெரிவிக்கணும் என்பதற்காக என்ன பண்றார், பிரதம விஹிதலாஸ்யா பாதுகே ரங்கநாதா, முதல்ல இந்த ஒவ்வொரு நாட்டியங்களையும் தான் ஆடி அதை உடனே அவளை ஆட சொல்றான். சரிஞ்சா, ஆக பெருமாள் ஆசனத்திலிருந்து இருந்து நாட்டியத்தை ஆடுறான், பாதுகையும் தெளிச்சு நாட்டியம் ஆடுறது. ஆக இப்படியாக பாதுகாதேவிக்கும் நாட்டியத்தை சொல்லிக் கொடுத்தும் தனக்கு அனுகுணமாக மத்திய குன்னோராக அவதாரங்கள் இருக்கிற காலகத்தில் அவளையும் கூடையே வச்சுக்கிண்டு உலகத்தெல்லாம் ரட்சிக்கிறான் ரங்கநாதன் என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அகடித நிஜராகம் தேவி விஷ்ணோ பதந்தது திரிபுவன மகனீயாம் பிராப்ய சந்தியாமிவத்வாம் பவதி விபுத முக்தைஹி ஸ்பஷ்ட தாரானுஷங்கம் பரிசர பதிதைஸ்தே பாரிஜாத பிரசூனைஹி. ஸ்லோகம் 347. அகழித நிஜராகம் தேவி விஷ்ணோபதம் தது திரிபுவன மகனீயாம் பிராப்ய சந்தியாமிவத்வாம் பவதி விமுத முக்தைஹி ஸ்பஷ்ட தாரானுஷங்கம் பரிசர பதிதைஸ்தே பாரிஜாத பிரசூனைஹி. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பாதுகா தேவிய சந்தியாதேவியாக உருவகப்படுத்தி சேவிக்கிறார். இப்படி சேவிக்கும் பொழுது பாதுகையினால ரட்சிக்கப்படும் பெருமாளுடைய திருவடி இருக்க திருவடியும் சேர்த்து சேவிக்கிறார் அனுசந்தானம் பண்றார் இந்த ஸ்லோகத்தில். அகழித நிஜராகம் தேவி விஷ்ணோபதம் தது சந்தியன்னு சொன்னா சந்தியாகாலம், இரவுக்கும் பகலுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் நடுவில் உள்ள காலம் இருக்கேன், அதை சந்தியாகாலம் சொல்றோம். அதே சந்தியா தேவியாக நாம் உபாசனம் பண்ணுகிறோம் எல்லோரும். ஆகினால அது எல்லாராலும் போற்றப்படுகின்றதா இருக்கு அப்படின்னாலே சந்தியா தேவி, அதே மாதிரி பாதுகையும் எல்லோராலும் போற்றப்படுகின்றதா இருக்கு அப்படின்னால சந்தியா தேவியாக உருவப்படுத்துகிறார் சுவாமி. அப்போ அப்ப சந்தியான்னு சொன்னாக்க சந்தியை காலத்துக்கு முன்னாடி செவ்வாரம் போகணும், சாயங்காலமா இருக்கணும், தெரிஞ்சுதா அந்த மாலை வேளை, அந்த மாலை வேளையில் சூரியன் மறையும் காலம், அப்பொழுது வானம் எப்படி இருக்கும், சிவந்து இருக்கும். அப்பேற்ப செவ்வானம் தேவையாயிற்று என்று கேட்டால் அந்த செவ்வான் திருவடி செவ்வானம் என்ன பாதுகா தேவி சந்தியா என்று இந்த இடத்துல உருவகப்படுத்தி பேசுகிறார். திருவடி எப்படி இருக்கு, அகழித நிஜராகம், அகழித நிஜராகம் விடாமல் இருக்கிற நிஜராகம் தன்னுடைய சிவப்பு தன்மையுடையதாக இருக்கிறது. சந்தியா காலத்தில் வானம் செவ்வானமாக இருக்கும். இந்த விஷ்ணுவனுடைய திருவடியே வானம் என்றும் சொல்லலாம். அதாவது தேவி விஷ்ணோபதம் தது, விஷ்ணோகோபதம், விஷ்ணோகோபதம்னா விஷ்ணுபதம், விஷ்ணுபதம் இது அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியும் விஷ்ணுபதம் தான், ஆகாசத்துக்கும் விஷ்ணுபதம்னு பேர். ஆகினால இந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா தாமரை மலர் போல அழகாக பாதம் சிவந்து இருக்கிறது, அதனால திருவடியும் சிவப்பு. வானம் எப்படி இருக்கு, அதுவும் சிவப்பாக இருக்கும். அதனால அகழித நிஜராகம் தன்னுடைய சிவப்பு தண்ணியை விடாமல் இருக்கு விஷ்ணோபதம், இது செவ்வானம். திருவடி எப்படி இருக்கு, அதுவும் தன்னுடைய சிவப்பு தண்ணியை விடாமல் இருக்கு. ஆக விஷ்ணுனுடைய பதமாகிற செவ்வானம் ஆகாயம் தெரிஞ்சா தது திரிபுவன மகனீயாம் பிராத்திய சந்தியாமிவத்வாம் அப்பொழுது சந்தியா காலம் என்று சொல்லுகிறோம் இல்லையா. அப்பொழுது சந்தியா தேவி எல்லாரும் உபாசனம் பண்ணுகிறார்கள். சந்தியா தேவி எப்பேற்பட்டவர், திரிபுவன மகனீயாம் மூன்று உலகினராலும் கொண்டாடப்படுகின்றவர்களாக துதிக்கப்படுறவர்களாக பிரார்த்திக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார் சந்தியா தேவி என்று பேசுகிறார் அந்த இடத்துல சுவாமி. எப்படி திரிபுவன மகனீயாம் அப்படின்னு கேட்டா சந்தியா உபாசனம் பண்ணாதவா யாருமே கிடையாது. பிரம்மணா உபாசதே சந்தியா விஷ்ணுனா சங்கரேணச்ச கஸ்மான் நோபாசையே தேவியும் சேயஸ்காமோ திஜோத்தமஹா. ஆக திஜன் ஒவ்வொருவனும் நன்மையை சேயசை விரும்புவானாய் ஆகியோர் அவன் சந்தியோபாசனத்தை அவசியம் பண்ணியே ஆகணும். நான் என்ன பிரம்மணா உபாசதே சந்தியா, நான் மக பிரம்மா சத்தியலோகத்துல தினந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணுகிறான். விஷ்ணு நாம் விஷ்ணு லோகத்துல விஷ்ணுவும் தினந்தோறும் சஞ்சோபனம் பண்ணுகிறார். சங்கர எனக்கு கைலாசத்துல சங்கரனும் எப்பொழுதும் சஞ்சோபாசனம் பண்ணுகிறான். அதனால திரிமூர்த்திகளும் சஞ்சோபாசனம் பண்ணுகின்ற காலத்துல நாம் பண்ணாமல் இருக்கலாமா? அதனால கஸ்மான் நோபாசையே தேவியின், அதனால தேவிய சஞ்சா தேவி உபாசனம் பண்ணாமல் இருக்கலாமா? ஆயனாலே சேயஸ்காமோ திஜோத்தமாம். அந்த சந்தியா உபாசனம் பண்ணதுல எவ்வளவு சௌரியம் இருக்கு அப்படின்னு கேட்டாக பிரமாணம் சொல்லுகிறது, விஷய தீர்க்கசஞ்சத்வாது தீர்க்கமாயுரவாப்னியுகும் பிரஜாம் யசீர்த்திஞ்ச பிரம்மவர்த்தசமேவஜா. ரிஷிகளெல்லாம் நீண்ட காலம் சந்தியாவந்தனத்தை பண்ணி கொண்டிருந்தபடினாலே, சந்தியா தேவியை உபாசித்தபடியினாலே அவர்கள் தீர்காயுஷை பெற்றார்கள். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்தார்கள் இந்த லோகத்திலே அவர்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாம். அவர்கள் பிரஜாம் உயர்ந்த அறிவை பெற்றார்கள், புகழை பெற்றார்கள், கீர்த்தியை பெற்றார்கள். பிரம்மவர்ச்சசமே வச்ச பிரம்மவர்ச்ச முகத்தில் அப்படியே பிரம்மவர்ச்சு பொலிவும், அதனுடைய சக்தி பிரம்மவர்ச்சனுடைய சக்தி ஆற்று தேஜஸ்ஸு ஆற்றல் அவருக்கு மிகுந்திருந்தது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சந்தியா தேவி உபாசனம் பண்ணுவதால்தான். ஆகையினாலதான் என்ன லோகத்தில் சொல்லப்படுகிறது பிரமாணங்கள்ல, சந்தியாசீனோசி நித்யம் அனர்ஹா சர்வ கர்மசு எதன்யத் குருதே கர்ம நதஸ்ய பரபாக்பவேது. எவனொருவன் சந்தியோபாசனத்தை சந்தியா தேவி உபாசனம் பண்ணவில்லையோ அவன் அசுச்சிஹி நித்யம், அவன் நித்தியம் அசுச்சிஹீனர். அசுச்சின்னா எந்த அர்த்தம்? என்ன அசுத்தமானவன், அதாவது ஆசௌச்சம் உடையவன் அர்த்தம். ஆசௌச்சத்தை உடையவனே அசுச்சிஹி என்று சொல்லுகிறது இந்த சம்ஸ்கிருத சொல். ஆகினால அவன் எப்படி அசௌச்சம் உடையவன் அப்படின்னா, நித்தியம் அசுச்சிஹி, எப்பொழுதும் ஆசௌச்சம் உடையவன் அர்த்தம். ஆக உலகிலே பத்து நாள் தீட்டு, மூணு நாள் தீட்டு, ஒன்றரை நாள் தீட்டு இப்படி எல்லாம் சொல்லுவதையே நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா என்ன? ஆனால் இந்த சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு எத்தனை நாள் தீட்டுன்னு கேட்டார், நித்தியம் அசுச்சிஹி, என்னைக்குமே அவனுக்கு திருட்டு சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு. அதனால அனர்ஹா சர்வ கர்மசு, அவன் எந்த கர்மாவையும் செய்வதற்கு, வைத்திய கர்மா எதையும் செய்வதற்கு அவன் தகுதியற்றவன். பாதுகாதேவியை சேவிக்க கோவிலுக்குள்ளே போக முடியாது, ரங்கநாதனையே சேவிக்க முடியாது. ரங்கநாதனை சேவிச்சால் அவர் என்ன சொல்வார் அப்படிங்கிட்டவனா, அஜாச்சேஜி மம துரோகி மத் பக்தோ அப்படின்னு அவைஷ்ணவஹா என்று பேசுவார். அதாவது என்னுடைய உத்தரவை மீறினவன், சுதிஸ்மிருதின் மமே வாஜ்யா என்று சொல்லப்பட்ட சுதிஸ்மிருளாதியனுடைய உத்தரவுகள் இருக்கேன், அதே மீறினவன் தெரிஞ்சுதான். சஞ்சா உபாசீதா என்பது ஸ்ருதி. அதனால அதை மீறின அப்படின்னால பெருமாள் என்ன பண்ணுவார், துரோகி அப்படின்னு தான் கூப்பிடுவான். அவன் சொல்றான், நான் துரோகம் பண்ணல, உமக்கு எவ்வளவு மண்டகப்படி எல்லாம் பண்றேன், நிறைய பணம் கட்டுறேன், விமானங்கள் கட்டுறேன், உமக்கு கோபுரம் கட்டுறேன், எல்லா காரியங்கள்லாம் நான் பண்றேன் அப்படின்னு அவன் மண்டகப்படி எல்லாம் பண்றதாக சொல்லுவான். சொன்னாக்க அதற்கு பெருமாள் சாதிக்கிறார், மத் பக்தோ அப்படின்னு வைஷ்ணவா, என்கிட்ட நீ பக்தியாக எவ்வளவு காரியம் பண்ணாலும் கூட உன்னை வைஷ்ணவனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வைஷ்ணவனா அர்த்தம் விஷ்ணுவனுடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எம்பெருமான் நமக்கு தகப்பன் என்ன, சர்வேகாமே லோகானா பிதா மாதாத மாதவஹா என்று சொல்லி எம்பெருமான் எல்லாருக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறான். ஆகையினால அவர் பெருமாள் தாயார் அப்படின்னால, தந்தையுமான் அப்படின்னால அவர் என்ன சொல்றான், லே ந வைஷ்ணவஹா, நீ என்னுடைய பிள்ளை இல்லைங்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய, நான் பெற்ற பிள்ளை இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியேறு என்று சொன்னால் அது எவ்வளவு ரொம்ப கஷ்டமாக, மனசு கஷ்டமா இருக்குமோ அதுபோல பெருமாள் பேசுகிறார் இங்கே சாஸ்திரத்துல, தானே பேசுகிறார் மத் பக்தோபி நவீஷ்டவா. அதனால சஞ்சாவனம் பண்ணோம் யாரும் இருக்கக்கூடாது. எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளை இளமை பருவத்தில் இருந்தே சஞ்சாவனத்தை பண்ண பழக்கி விட்டால் அவர்கள் பின்னால் ஒரு காலம் சஞ்சாவனத்தை விடமாட்டார்கள். ஆக சஞ்சாவனத்தை விடமுடாதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். அதை எடுத்து காட்டுகிறார் சுவாமி, பாதுகையே சந்தியாதேவியாக உபாசனம் பண்ணுகிறார். அதற்காகத்தான் இங்கே எதன்யத் குருதே கர்ம தஸ்ய பலபாக்கியம், சந்தியாவந்தனம் பண்ணாதவன் எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய பலன் அவனுக்கு கட்டாது, பயன் கிட்டாது என்று பேசப்படுகிறது. அப்படி பேசப்படுகிற அந்த சந்தியாதேவியுடைய உபாசனம் இருக்கேன், அதை எடுத்து காட்டுகிறார் திரிபுவன மகனீயாம் பிராத்திய சத்யாமி வத்வாம். பாதுகாதேவி உலகினர் எல்லோராலும் போற்றப்படுகின்ற, இன்னும் உபாசிக்கப்படுகின்ற சந்தியாதேவியாக உன்னை நான் பார்க்கிறேன் அம்மா என்று பேசுகிறார். சந்தியாகாலம் சொன்னாக்க இப்போ திருவடியோடு சேர்ந்து இருக்கிறபடியினால அது விஷ்ணுபதமாக ஆகாசம், அது சிவந்து இருக்கு, செவ்வானம் இருக்கு அப்படின்னு சொன்னது சரியா போச்சு. ஆனா செவ்வானம் ஏற்பட்டு சந்தியா காலம் வந்ததுனாக்க அப்புறம் நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றுமே, அது மாதிரி நட்சத்திரங்கள் இங்க உண்டோ அப்படின்னு கேட்டாக்க, பவதி விவித முக்தைஹி ஸ்பஷ்ட தாராணுஷங்கம் பரிசரபதி செய்யிஸ்தே பாரிஜாத பிரசூனை. அது இங்கேயும் நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிறார் சுவாமி. எப்படி விபுத முக்தைஹி தேவர்கள் எல்லாம் திறந்தோறும் வந்து என்ன பண்றா, இங்க ரங்க மேடல அர்ச்சிக்கிறா எல்லாரும். ஏன்னா பாதுகாதேவிகளுக்கு இருக்க முடியாத இடம் அல்லவா அது, அதனால அர்ச்சிக்கிறான், பாதுகாதேவியை அர்ச்சிக்கிறான். அப்பொழுது மேடையெல்லாம் எப்படி இருக்கு, ஒரே புஷ்பங்களாக இருக்கு. எப்பேற்பட்ட புஷ்பங்கள், பரிசரபதி தேகி பாதுகைக்கு பக்கத்தில் நீள விடப்பட்ட புஷ்பங்கள், பாரிஜாத புஷ்பங்கள், பாரிஜாத பிரசூனை தேவரெல்லாம் கொண்டு வந்து அர்ச்சிச்ச புஷ்பங்கள். அந்த புஷ்பத்தை பார்க்கின்ற காலத்தில் அது புஷ்பமாக தெரியல, நட்சத்திரம் போல தெரியும். ஆகினால பாதுகாதேவி சந்தியா மாதிரி இருக்கா, செவ்வான் திருவடி இருப்பதுனாலே செவ்வானம் இருக்கு, ஏன்னா இந்த புஷ்பங்கள் இருந்திருக்கு அப்படினாலே நட்சத்திர உதயமாயிருக்கு. ஆகினால அது நடுவில் சந்தியாதேவியா போல பாதுகாதேவியே உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு அழகாக பேசுகிறார். ஆகையினால திருவடிகளை பக்தர்கள் எப்பொழுதும் என்ன பண்றா, இந்த பக்தி அன்பு இதெல்லாம் செய்கிறாங்களோ அந்த பக்தர்களுடைய அன்பாக திருவடியை பார்க்கிறான். திருவடி எப்படி இருக்கு, நிஜ அகழித நிஜராகம் சொன்னார். அதுல என்ன தாத்பரியம், எம்பெருமானம் திருவடி இடத்துல எல்லோரும் பக்தி செலுத்துகிறார்கள் அல்லவா, பக்திய ராகம் என்று சொல்லுகிற வழக்கம். அது ஆசைதான பக்திங்கிறது அன்புங்கிறது, அதை சிவப்பாக கவிகள் வர்ணிக்கிற வழக்கம். ஆகினால அகழித நிஜராகம் திருவடி நடத்துல எல்லாரும் பக்தியை செலுத்துகிறார்கள், அந்த பக்தியோடு கூடினதாக இருக்கு திருவடி என்றும் ஒரு பொருள். அதற்கு இயற்கையாகவே தாமரை வளர் போன்ற அழகான செவ்விய வண்ணம் இருக்கிறபடியினால இந்த இது பதமானது ஆகாசமான அப்படினால எம்பெருமான் திருவடியாகிற ஆகாசம் செம்மையாக செவ்வானமாக காட்சி தருகிறது. நட்சத்திரங்கள் புஷ்பங்கள் இறைக்கப்பட்ட அர்ச்சனை பண்ணப்பட்ட புஷ்பங்கள் நட்சத்திரங்களாக காட்சி அளிக்கின்றன. ஆக இதன் நடுவில் இருக்கும்படியான பாதுகாதேவியானவர் சந்தியாதேவி மாறி இருக்கிறார். ஆக சந்தியாதேவியும் திரிபுவன மகனியாம் உலகினர் எல்லோரும் எப்படி போற்றுகின்றார்களோ அதே மாதிரி சந்தியாதேவியாக உன்னை பாதுகாதேவி நான் போற்றுகிறேன், உன்னை சேவிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுசந்தானம் பண்ணியாகிறது. வியஞ்சந்தியதே விபவமனகம் ரஞ்சயந்தஸ்ருதிர்னஹ ப்ரத்வம் ரங்கட்சிதிபதிபதம் பாதுகே தாரயந்த்யாஹ நாதைஹி அந்தர்நிஹிதநிகமைஹி நந்தனோத்யானபிருங்காஹ திவ்யை புஷ்பைஹி ஸ்நபிதவபுஷஹ தேவி சௌஸ்நாதிகாஸ்தே. ஸ்லோகம் 348. வெஞ்சஞ்சேதே விபவமனகம் ரஞ்சயந்தஸ்ருதிர்னஹ ப்ரத்வம் ரங்கட்சிதிபதிபதம் பாதுகே தாரயந்த்யாஹ நாதைரந்தர்நிஹிதநிகமைஹி நந்தனோத்யானபிருங்காஹ திவ்யை புஷ்பைஹி ஸ்நபிதவபுஷஹ தேவி சௌஸ்நாதிகாஸ்தே. தேவி பாதுகே தேவி என்றார். பாதுகா தேவியே தேவி என்பதனால உயர்ந்த கல்யாண குணங்களோடு கூடினவர்கள், எதையும் செய்ய வல்லவர்கள், இஷ்டப்படி விளையாடுகிறவள் பாதுகா தேவி, ரங்கநாதனே அழைத்துக்கொண்டு விளையாடுகிறவள் அவர்கள் என்கிற கருத்தெல்லாம் துணிக்கும்படியாக பாதுகா தேவியே அப்படின்னார். என்ன உனக்கு அப்படின்னு கேட்டா, ரங்கட் சிதி பதபதம் பிரத்வம், நீ என்ன பண்ற, ரங்கட் சிதி பதம் ரங்கநாதனுடைய ரங்கராஜா இருக்கானே அவனுடைய திருவடி இருக்க, அந்த திருவடிய அனுகூலமாக பண்ணிட்டு இருக்க, அனுகூலமாக தாரையின் திருவடிக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியை நீ தாங்குகிறாய். அப்பேற்பட்டவள் நீ, உன்னுடைய அந்த பிரத்தகைய திருவடிய என்ன பண்றா எல்லாரும் திவ்யை புஷ்பைகி நபிதவ புஷா தேவி சௌஷ்ணாதிகாஸ்தேன் திவ்யை புஷ்பைகி ஸ்நபிதவ புஷா. உனக்கு தேவர்களெல்லாம் தினந்தோறும் உசந்த தேவலோக புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து பறித்து கொணர்ந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அது எப்படி இருக்கு, புஷ்பாபிஷேகம் பண்ணுகிறாப்ல இருக்கு, மேல வந்து கொட்டுறா நிறைய புஷ்பங்களை. அதனால ஸ்நபித அபிஷேகம், அதுல புஷ்பாபிஷேக ஸ்நானம் பண்ணா அப்படி இருக்கு. தெரிஞ்சா அபிஷேக ஸ்நானம், அபிஷேகம்னா தீர்த்தத்தை மேல சேர்த்து நினைக்க முடியாது பண்றதுதான் அபிஷேகம். இங்க தீர்த்தஸ்தானத்துல புஷ்பத்தினாலேயே அவளுக்கு பாதுகா தேவிக்கு அபிஷேகத்தை பண்றா இவர்கள். அதனால ஸ்நபித அபிஷேகம், புஷ்பாபிஷேகத்தினால நீ அண்ணா ஸ்நானம் பண்ண மாதிரி இருக்க. தெரிஞ்சா அப்பேற்பட்ட உன்னுடைய இத அபிஷேக சமயத்துல அந்த புஷ்பத்தோட எப்பொழுதும் வண்டுகளும் வந்துடும் அல்லவா, அத மாதிரி சில வண்டுகள் நான் வந்து நிறைய பக்கத்துல என்ன பண்றது ரீங்காரம் பண்றது. அதெல்லாம் எந்த வண்டுகள் அப்படின்னா நந்தனோத்யான பிருங்காம், நந்தனவனத்திலே இந்திரனுடைய நந்தனவனத்திலே தேவர்கள் எல்லாம் புஷ்பங்களை கொய்து கொண்டு இங்கே அபிஷேகம் பண்ணி புஷ்பாபிஷேகம் பண்ணினார்கள். தெரிஞ்சுதா அந்த கொய்து கொண்டு அந்த வண்டுகள் இருக்கின்றனவே அவைகளெல்லாம் இப்பொழுது ரீங்காரம் பண்ணுகின்றன. அது ரீங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார், அந்த நிகித நிகமைஹி நாதைஹி. என்ன அந்த ரீங்காரத்துக்குள்ள என்ன அடங்கியிருக்கு அப்படின்னா வேதங்கள் எல்லாம் அடங்கியிருக்கு. ஆக தேவலோகத்து வண்டுகளார் அப்படின்னாலே அவைகளெல்லாம் வேதங்களை நன்கு கற்றவைகள் தான். ஆகினால வேதங்களை சொல்லுவது போல இருக்கு அந்த ரீங்காரம், அந்த நாதம். அந்த நாதத்தை கேட்டா வேத அழகாக வேதன் பத்து பேர் சேர்ந்து வேதத்தை சொன்னார், அந்த நாதத்தை கேட்டால் எப்படி சந்தோஷமா இருக்குமோ அத மாதிரி இருக்கு. அது நம்ம கேட்கறவள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார், ரஞ்சயந்த ஸ்ருதி என்ன, நம்முடைய ஸ்ருதி என்ன காதுகளை ரஞ்சயம் தான் மகிழ்விக்கிறது. தெரிஞ்சா அழகாக வேதம் சொன்னாக்க எப்படி காதுக்கு இனிமையாக இருக்குமோ இனிக்குமோ, அது போல இந்த ரீங்காரம் பண்றது வேதத்தினுடைய ஒலியோ ஒலியோன்னு சொல்லும்படியாக அந்த நாதம் வேதநாதம் மாறி நம்முடைய காதுகளை எல்லாம் மகிழ்விக்கிறது. ஆக புஷ்பாபிஷேகம் நடக்கிறது, புஷ்பாபிஷேகத்தில் வேத ஒலிகள்லாம் அந்த தெய்வத்தில் நடக்கின்றன. அதையெல்லாம் கேட்டு எல்லோரும் மகிழ்கிறார்கள். இதை பார்த்தா எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டார், வெஞ்சயஞ்சேதே விபவமனகம். ஆக இந்த வண்டிகள் சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டார், அனகம் விபவம் வெஞ்சயந்தி தே பதுகா தேவி, உன்னுடைய குற்றமற்ற பிரபாவங்கள் பெருமை இருக்க, அந்த பெருமையே இவைகளெல்லாம் நமக்கு துவக்காக எடுத்து காட்டுகின்றன என்று சொல்லும்படியாக இருக்கு. இதை பார்த்தால் என்ன தோன்றுகிறது, எம்பெருமானுடைய சந்நிதியில என்ன பாதுகா ஸ்தோத்திரம் பாகவதரெல்லாம் வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மந்திரங்களை சொல்லியும் பிரபந்தங்களை சொல்லியும் அழகான ஸ்தோத்திரங்களையே சொல்லியும் என்ன அந்த பாதுகாய பாதுகைய துதிக்கின்றார்கள். வந்திருக்க முடியாத பாகவதாளெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை இம்மாதிரி வண்டுகள் மூலமாக அது நடப்பதாக சுவாமி தேசியன் இடத்திலே சித்தரித்து அழகாக விளக்குகிறார் என்று கொள்ளலாம். கிம் புஷ்பைஹி துளசி தலைரபி கிருதம் துர்வாபி தூரே ஸ்திதா சொத்பூஜாசு முகுந்த பாது கிருபையா தொம் காமதேனு சதாம் பிரத்யக்ராஹிருத தர்ப பல்லவதள கிராசாபிலாஷோன்முகி தேனுஸ்திஷ்டது சா வசிஷ்ட பவன துவாரோபகண்டஸ்தலே. ஸ்லோகம் 349. கிம் புஷ்பைஹி துளசீதளைரபி கிருதம் துர்வாபி தூரே ஸ்திதா தொத்பூஜாசு முகுந்த பாது கிருபையா தொம் காமதேனு சதாம் பிரத்யக்ராஹிருத தர்ப பல்லவதள கிராசாபிலாஷோன்முகி தேனுஸ்திஷ்டதுசா வசிஷ்ட பவன துவாரோபகுண்டஸ்தலே. ஆறு தினந்தோறும் பாதியை எல்லாரும் அர்ச்சனை பண்றாங்க. பல பேர் தினந்தோறும் அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தா அவருக்கு என்ன தோணும், நெச்சியும் நாம் பகதாராதனம் பண்றோம், நெச்சியும் பாதுகாரச்சனம் பண்றோம், நமக்கு என்ன குறவு, நாம கொண்டு பண்றோம் என்று அகங்காரம் வந்துவிடும் சில பேருக்கு, புரிஞ்சா? ஆக பாதுகாரச்சனத்தில் அகங்காரம் இருந்தால் பாதுகா தேவியினால நமக்கு எந்த வித பயனும் கிட்டாது. ஆக அகங்காரம் இல்லாமல் இருக்கும். அதனால பாதுகா தேவி நம்ம அனுகிரகிப்பதற்கு நம்முடைய அர்ச்சனையத்தெல்லாம் அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளே இயற்கையாக கருணையினால நம்மை அவள் அனுகிரகிக்கலாம். சரிங்களா? பூக்கள் பல்வகை பூக்களால பாதுகா அர்ச்சனம் இதுவரையிலும் வர்ணிக்கப்பட்டது. எத்தனையோ புஷ்பங்களால பாதுகை அர்ச்சனை பண்ணதாக இதுவரையிலும் பேசினாக. சரிஞ்சா? அதனால உயர்ந்த மலர்களாலே அர்ச்சித்தோம் என்கிற கர்வம் தேவர்களுக்கும் உண்டாகலாம், மற்றும் மனிதர்களுக்கும் உண்டாகலாம். சரிஞ்சா? அப்பேற்ற அகங்காரம் கூடாது. அகங்காரப்பட்டால் கிடைத்த பலனும் கூட கை நழுவிவிடும் என்பர். ஆகினால நம்மிடம் விதவிதமான உபசாரங்களை அபேட்சித்து பாதுகை நமக்கு பலன் தரவில்லை. சரிஞ்சா? அவள் என்ன பண்றா அப்படின்ற அகங்காரமான பக்தியை கண்டுதான் நம்மை பார்த்து அவள் அனுகிரகிக்கிறாள் தன்னுடைய கருணையினால. சரிஞ்சா? தான் நான் என்றோ மம என்ற அகங்காரமகாரம் இல்லாமல் மக்களுடைய பக்தியை பார்த்து அது இருந்தால் போதும், என்ன அச்சரியே பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டான், சத்துக்கள் இருக்காள, அந்த சத்துக்கள் பகவான் அர்ச்சனை பண்றதும் பாக்கிறாதான் சொல்ற கிருபயாத்தம் காமதேனுஸ்வதாம் சதாங்கிற யாரு சத்துக்கள் அப்படின்னா பகவானை ஆராதிக்கணும், பாதி ஆராதிக்கணும் ஆசை உடையவர்கள் சத்துக்கள், எந்த விதமான அகங்காரமும் இல்லாதவர்கள். ஆனால் அவளுக்கு என்ன ஆசை, தினந்தோ நல்ல உயர்ந்த புஷ்பங்களை கொண்டு ஆராதிக்கணுங்கிற ஆசை. ஆனால் உயர்ந்த புஷ்பங்கள் ஏதாவது கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டா உயர்ந்த புஷ்பங்கள் கிடைக்கலையே என்று சத்துக்கள் வருந்துவார்கள் சில பேருக்கு. தெரிஞ்சா? புஷ்பங்கள் கிடைக்கல, சந்தனம் கிடைக்கல, மற்ற ஏதாவது அந்த புஷ்பம் இந்த புஷ்பம் காட்டாலும் கூட உயர்ந்த புஷ்பம் காட்டாலும் துளசி இருக்கோ இல்லையா, அது நிறையா கிடைக்குமே, அதையாவது கொண்டு அர்ச்சிக்கலாமோ அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு அருகிலே துளசியும் கிடைக்கவில்லை. பாவம், அப்போ அது கூட இல்லையே அப்படின்னு சென்றார்தான். சரி, அதுவும் தான் வேண்டாம், அந்த வரப்புகளில் இருக்க முடியாத அருகம்புல் இருக்கேன், அதனுடைய நுனிகளையாவது கொய்து கொண்டு வந்து அர்ச்சிக்கலாமே அப்படின்னு கேட்டா கிருதம் துர்வா அபி தூரே ஸ்திதா, அதுவும் எங்கேயோ வயல தூரக்கு இருக்கு, இவர்களால போய் கொண்டு வர முடியுதுன்னு கஷ்டம். சரிஞ்சா? அப்படி வருந்துகிறார்கள் ஆறு சத்துக்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு தொத்பூஜாசு முகுந்த பாது கிருபையா தும் காமதேனு சதாம், அது கிடைக்கலையே அது கிடைக்கலையே அது கிடைக்கவில்லையே என்று ஒவ்வொன்றும் புஷ்பம் கிடைக்காமல் துளசியும் கிடைக்காமல் அருகம்புல்லும் கிடைக்காமல் தவிக்கின்ற சாதுக்கள் சத்துக்கள் இருக்கார்களே அவர்களுக்கெல்லாம் பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா முகுந்த பாது காமதேனு சதாம், அவளுக்கெல்லாம் நீ பாதுகா தேவி காமதேனுவா இருக்க. காமதேனு அர்த்தம் விரும்பிய பொருள் எல்லாம் சுரக்கிறது கொடுக்கறது, எது கொடுக்கறது அது காமதேனு பேரு. அதனால பாதுகா தேவி காமதேனுன்னா அந்த சத்துக்களை என்னென்ன விரும்புகின்றார்களோ அந்த பலத்தை எல்லாம் அழகாக கொடுக்கறது. அது அது கொடுக்க முடியுமோ அப்படின்னு கேட்டா முகுந்த பாது, அவள் யாரு, அவ மோட்சத்தையே கொடுக்கறானே எம்பெருமான், அவனுடைய திருவடி நிலை அவள். தெரிஞ்சா? ஆகினால மோட்சம் போன்ற உயர்ந்த பலன்களை கொடுக்கக்கூடிய பகவானுடைய திருவடி நிலையார் அப்படினால அவளும் எந்த பலனையும் கொடுக்க முடியும் அவளால. தெரிஞ்சா? தொத்புஜாது முகுந்த பாத பாது கிருபையா தும் காமதேனு சதாம். ஆகினால அதால இதால எதாலையும் அர்ச்சிக்க முடியலையே என்று வருந்துகின்ற சத்துக்களுக்கெல்லாம் நீ காமதேனுவாக, அதாவது பலத்தை சொரிகின்றவளாக நிறைய கொடுக்கிறவளாக நீ இருக்கிறாய் அப்படின்னு. ஆனா இந்த காமதேனு இருக்க, இந்த காமதேனு இன்னொரு காமதேனு போல இல்லை, பாதுகாங்கிற காமதேனுவானது உலகத்துல பிரசித்தமா ஒரு காமதேனு உண்டு, அது வசிட்டருடைய ஆசிரமத்தில் இருந்ததுன்னு சொல்லுவா. அந்த தேவலோகத்தில் இருக்க முடியாது, அந்த வசிட்டர் ஆசிரமத்தில் முதல்ல இருந்த காமதேனு இருக்கேன், அந்த காமதேனுவை போன்றதல்ல இந்த பாதுகா காமதேனு அப்படின்னு சாய்க்கிறான். அந்த காமதேனு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, அது வசிட்டருடைய ஆசிரமத்தில் அவர் தினந்தோறும் ஹோமம் பண்ணுவதற்காக பால் தயிர் நெய்யெல்லாம் ஓடுமே, அதுக்காக வளர்க்கப்பட்டு அங்கே இருந்துட்டு அவ்வளவுதான் அந்த பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு என்ன பண்ணிட்டு இருக்கு, பாதுகாப்புங்கிறேன், அந்த வசிட்டருடைய சேர்ந்து தினந்தோறும் என்ன பண்ணுகிறது அப்படின்னு கேட்டான். பிரத்யக்ராகிருத கர்ப்ப பல்லவ தள கிராசாபில் ஆசோன்முகி, ஆசிரமத்தினுடைய வாசல்ல காலம்பரை காத்து கிடக்கிறது இந்த காமதேனுவானது. உள்ள ஆசிரமத்துல வசிஷ்டர் ஜபம் பண்றார், ஜபங்கமங்களெல்லாம் எல்லாத்தையும் அனுஷ்டானங்கள்லாம் முடித்துக்கொண்டு வெளியே வரும்பொழுது என்ன பண்றான், முதல் நாள் குழந்தை வைத்திருந்த கர்ப்பப்புல் இருக்கேன், அதுல கொஞ்சம் நுனி எல்லாம் மெத்துன்னு இருக்கக்கூடியதா இருக்க, அதுதான் இருக்கிறத பொறுக்கி ஒரு முட்டி எடுத்துட்டு வந்து நெத்தியம் தேனுக்கு அர்ச்சனம், தேனுக்கு பால் இது கொடுத்தா புல் கொடுத்தா ரொம்ப புண்ணியம், அதனால தினந்தோறும் அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு கர்ப்பப்புல ஒரு முட்டி நுனியில பச்சையா இருக்கிறதா கொண்டு வந்து அது காமதேனுக்கு கொடுப்பறாம் ஆறு வசிட்டர். அது வருமேங்கிறதுக்காக வாசல் அது காத்துட்டு இருக்கும். எப்படி காத்துட்டு இருக்கும், கர்ப்ப பல்லவ தள கிராசாபிலோஷன்முகி, இளந்தர்ப்பங்கள் அதனுடைய அதுவாகிற ஒரு புல் நுனி அதை சாப்பிடுவதற்காக அபிலாஷோன்முகி அப்படியே கழுத்து தூக்கிட்டு தலையை சரக தூக்கிண்டு எப்ப கொடுக்க போறாரு எப்ப கொடுக்க போறாரு காத்துட்டு இருக்கமா அந்த காமதேனும், அந்த காமதேனு அல்ல இந்த பாதுகா காமதேனும், தேனு திஷ்டதுவா அது கிடக்கட்டும் அந்த காமதேனு சுவாமி தேசியம். என்ன பாதுகா காமதேனு மிக உயர்ந்தவளவன், அதனால சா வசிஷ்ட பவன தார உபகண்டஸ்தலே, வசிஷ்டருடைய ஆசிரமத்தின் வாயிலே புல்லுக்காக காத்து கிடக்கும் காமதேனு அல்ல நம் பாதுகா காமதேனு. இது எதையும் எதிர்பார்க்காது, நீ அர்ச்சனையும் பண்ண வேண்டாம், புஷ்பமும் வேண்டாம், துளசியும் வேண்டாம், அருகம்புல்லும் வேண்டாம், எதாலையும் நீ அர்ச்சனை பண்ண வேண்டாம், மனசனால அவளை தியானித்தால் போதும், அதிலேயே அவர் சந்தோஷப்பட்டு பக்தனுக்கு சத்துக்களுக்கு எல்லாவற்றையும் அனுகிரகிக்கிறார். அதனால் அகங்காரம் இல்லாம பாதுகா தேவி யார் நினைக்கிறாளோ அவளெல்லாம் எந்த விதமான பிரதிபலனை அதாவது ஆராதனத்தை அர்ச்சனையை எதையும் எதிர்பார்க்காமல் பாதுகா தேவியானது தேவியானவன் அவர்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் தானே தன்னுடைய கிருபையினால மனமுவந்து அளிக்கிறாள். அதனால பாதுகா தேவி எல்லோருக்கும் பலத்தை முடியாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பலத்தை அளந்து நிறைய கொடுக்கக்கூடியவள் என்பதை சுவாமி தேசியம் இந்த ஸ்லோகத்தில் காட்டியாகிறது. இத்துடன் புஷ்ப பத்ததி முடிகிறது. மொத்தம் 30 ஸ்லோகங்களால பல வகையான புஷ்பங்களால பல பேரால எப்படி எப்படி புஷ்பங்களை பாதுகா தேவியை அர்ச்சித்தார்கள் என்று புஷ்பார்ச்சனையே ஒரு முக்கிய விஷயமாக வைத்துக் கொண்டு 30 ஸ்லோகத்தினால மிக அழகாக உத்பிரேட்சையை பண்ணி ஊகித்து நம்மளையெல்லாம் சுவாமி தேசியன் மகிழ்வித்தார். அடுத்தது பராக பத்தி, அதாவது பாதியின் இதில் ஒட்டி கொண்டிருக்க முடியாத தூசி இருக்க, இந்த அர்ச்சனை பண்ணை எல்லாம் பண்ணி அதெல்லாம் மகரந்தங்கள்லாம் பாதுகையில் விழுந்திருக்குமோ இல்லையோ, அதனால புஷ்ப பத்ததிக்கு அப்புறம் பராக பத்ததிக்கு சங்கதி, புஷ்பத்தில் இருக்க முடியாத மகரந்த துகள்கள் எல்லாம் பாதுகையில் விழுந்திருக்கு, அந்த பாதுகா துகள்கள் இருக்க அதனுடைய பெருமை எத்தகையது என்பதை அடுத்த பராக பத்தியினாலே சுவாமி தேசிகன் வர்ணிக்கப் போகிறார். பாந்துவ பத்மநாதஸ்ய பாதுகா கேளிபம்சவஹாம் அகல்யா தேக நிர்மாணம் பர்யாய பரமாணவஹாம். ஸ்லோகம் 351. பாந்துவ பத்மநாதஸ்ய பாதுகா கேளிபம்சவஹாம் அகல்யா தேக நிர்மாண பர்யாய பரமாணவஹாம். முதல்ல சஞ்சார பத்ததி, அதுல பாதுகா சஞ்சாரத்தை பத்தி பேசியாச்சு. சஞ்சார காலத்துல நிறைய பாதுகளை துடி எல்லாம் ஒட்டிக்கும். அதோடும் அப்ப பலரெல்லாம் புஷ்போபகாரத்தை சமர்ப்பித்தார்கள் இல்லையா. அந்த புஷ்ப பத்ததியை 30 ஸ்லோகங்களால் அழகாக வர்ணித்தார் சுவாமி தேசிகன். இனி மக்களுக்கு பாதியினால என்ன உபகாரம், அதாவது பாதியினுடைய அனுகிரகத்தினால பலர் பெருமை பெறுகிறார்கள் என்று பாதுகா அனுகிரகமானது நம்மை அனுகிரகிக்கும் என்பதை இந்த பத்ததியில பராக பத்ததியில காட்டுகிறார். பராகம் பராகம்னா தூசிக்கு பேரு, காலில் ஓட்டுக்கு முடியாத தூசி தூளி. ஆக பராக பத்ததி அந்த தூளினால் ஏற்படக்கூடியது பத்ததியே. இது 30 ஸ்லோகத்தினால இந்த இதையும் வர்ணிக்கிறார் அழகாக இந்த பத்ததியில. அங்க முதல்ல சமீபத்தில் சஞ்சாரம் ஏற்படக்கூடும், சஞ்சாரம்னாக்க கோவிலை சுற்றி ரங்கநாதன் சஞ்சரிப்பார் அல்லவா, அப்போ அந்த சமயத்திலேயே தூசிகள் அதை ஒட்டிக்கிறது. அப்படி ஒட்டின்ற தூசி பலருக்கு நன்மையை விளைவிக்கிறது, அது அனுகிராகமாக எல்லாருக்கும் இருக்கு என்பதை முதலிலே பேசினார். அடுத்தர் போல நாத பத்ததி, அதுல பாதுகையில உள்ள மணிகள் போட்டிருக்கார் நிறைய. ஆகினால அவர் பெருமாள் ரங்கநாதன் நடக்கும் பொழுது பாதுகையினுடைய மணிகள் இருக்கேன், அது ஜில் ஜில்னு சப்தம் கேட்கறது. அந்த சப்தம் கொஞ்ச தூரம் கேட்கும் அல்லவா, ஆகினால கொஞ்ச தூரம் கேட்கக்கூடிய நாதத்தினுடைய பெருமையை அடுத்த பத்ததியாக அமைத்தார் சுவாமி. மேலும் பாதியில நிறைய ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றன. தூரக்கேந்து பார்க்கச்சே ரத்தனத்தினுடைய ஒளி வீசுறது இன்னும் கொஞ்சம் தூரத்திலேருந்து. ஆகினால அந்த ரத்தன ஒளியினுடைய பெருமையை அடுத்தா போல பேசுகிறார் பகுரத்தன பத்ததி என்று. இந்த கிரமத்தில் சுவாமி தேசிகன் பாதியினுடைய பெருமையை இங்கு வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிச்சிட்ட பாந்துவஹா பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பாம்சவஹாம், பாதுகா கேளி பாம்சவஹாம், பாதியினுடைய கேளி விளையாட்டு அதாவது சஞ்சாரம், அதனால ஏற்பட்ட பாம்சவஹா, பாம்சன்னா தூசிகள் அர்த்தம், அவைகள் வஹா பாந்து உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு. அப்படி அனுகிரகம் பண்ணச்ச யாருடைய தூளி அப்படின்னு சொன்னா ரங்கநாதசிய பாதுகா தூளி நெடுக்கிறாப்புல அப்படியே சொல்லலாமோ இல்லையோ, அப்படி சொல்லாமல் பாந்துவ பத்மநாபஸ்ய பத்மநாபனுடைய என்று சொல்லுகிறார். ஆக நாபிகமலத்தில் தாமரையை பெற்றவன் அதுல நான்மகன் தோன்றி இருக்கிறான் அல்லவா, அதை ஞாபகப்படுத்துகிறார். நான்மகன் எப்படி தோன்றினான் என்றால் நாபிகமலத்தில் உள்ள தூசிகள் வேணுகள் இருக்கிறல்லோ அமகரந்த பொடிகள் அதிலிருந்து நான்மகன் தோன்றினான். அந்த நான்மகன் எம்பெருமானுடைய நாபிகமலத்திலிருந்து தோன்றின நான்மகன் அவனுடைய பெருமை எவ்வளவு என்றால் ஓரளவுதான். அவனால எவ்வளவு சிருஷ்டிக்க முடியுமோ அவ்வளவுதான் அவன் சிருஷ்டிச்சான். ஆனா இந்த பாதிகையினுடைய தூளி இருக்கேன், இந்த தூளி என்ன பண்ணும் கேட்டோம்னாக்க அகடகடனா சமர்த்தம், எதையும் செய்ய வல்லது இது, நான்மகனை விட அதிகமாக அனுகிரக காரியங்களை செய்ய வல்லது என்பதை காட்டுவதற்காக பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பாம்சவஹாம், பத்மநாபனான ரங்கநாதனுடைய பாதுகா தூளியானது பாந்து வஹா உங்களை அனுகிரகிக்கிட்டன. எங்கேயும் நகா நகான்னு உபயோகிப்பார் சுவாமி தேசி. ஆனா நமக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டோம்னா சுவாமி தேசியன் நம்மை பார்த்து பாந்து வஹா உங்களை காப்பாற்றட்டும், பாதுகா தூளிகள் உங்களை காப்பாற்றட்டும் என்று நம்மை பார்த்து நேர அனுகிரகம் பண்ணுவதாக இருக்கிறது இந்த ஸ்லோகம். வஹா என்று வந்ததுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. ஏன் கேட்ட ஸ்லோகத்துல பத்மநாபஸ்ய பாதுகா கேளி பாம்சவஹான் வஹான்னு முடியிறது, அப்புறம் ரெண்டாவது அடியில அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமானவஹா அப்படின்னு அங்கேயும் வஹான்னு முடியிறது. அதை மனதில கொண்டும் பாந்து வஹா என்று சுவாமி வஹான்னு சாதித்திருக்கலாம். இருந்தாலும் கூட ஸ்லோகத்தினுடைய அழகுக்காக சாதித்திருந்தாலும் கூட இந்த ஸ்லோகமானது சாட்சாத்தாக நேராக நம்மை பார்த்து உங்களை என்று அனுகிரகிப்பது போல இருக்கிறது அப்பேற்பட்ட ஸ்லோகம். இது அதுக்கு என்ன அந்த பாதுகாத்து வழி அப்படி அனுகிரகிக்குமோ அப்படின்னா அதனுடைய பெருமையை கேளுங்கள் என்று சாதிக்கிறார். அகல்யா தேக நிர்மாண பரியாய பரமானவஹாம், இந்த தூளி இருக்க இது எப்பேற்பட்டது எப்படின்னு கேட்டோம்னா, அகல்யே உண்டு பண்ணிச்சு, அகல்யனுடைய சரீரத்தை கொடுத்தது. அதாவது அகல்யக்கு முதல்ல வேறு தினசாக சரீரம் வந்திருக்கலாம், ஆனால் கௌதமரை சபித்த பிற்பாடு அவள் கல்லாக ஆகிவிட்டாள். அப்படி கல்லாக இருக்கும் பொழுதும் பெருமாள் விஸ்வாமித்திரோட எழுந்துள்ள காலத்தில் அவருடைய நியமனத்தின் பேரில் பாகவத நியமனம் சொல்லலாம். பாகவத நியமனத்தின் பேரில் எம்பெருமான் அதுக்குள்ள கௌதமாசிரமத்துக்குள்ள எழுந்துள்ளார். அப்படி எழுந்துள்ள போது பாதுகா தூளியானது அந்த சிலையில கல்லுல பட்டது. பட்ட உடனே இந்த தூளி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, பாதுகைக்கு அகல்யைக்கு தனியாக ஒரு சரீரத்தையே அழகான மென்னை விட அழகான சரீரத்தை கொடுத்தது. அதனால பாதுகாடைய தூளியானது அகல்யா தேக நிர்மாண அகல்யனுடைய சரீரத்தை சிருஷ்டிப்பதில் பிரியாய பரமானோகா வேறு காணங்கள் எப்படியோ அதுபோல இந்த தூளிகளும் அகல்யனுடைய சரீரத்தை உண்டு பண்ணித்து அதனால் அவளை உயிர்ப்பித்தது என்று இந்த ஸ்லோகத்திலே பேசியாகிறது. ஆக பாது உயிரையே கொடுக்கக்கூடியது இந்த பாதுகா தூளியானது. ஆக அந்த தூளியானது உங்களை அனுகிரகிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் நேராக நம்மை அனுகிரகித்தபடி அவசஞ்சரணோத்ரஜோ விதூதம் எதிதம் ரங்க நரேந்திர பாதரட்சே அலமேததனாபிலானி கர்த்தும் கதகக்ஷோத இவாசுமானசானி. ஸ்லோகம் 352. தவசஞ்சரணாத்ரஜோ விதூதம் எதிதம் ரங்க நரேந்திர பாதரட்சே அலமேதது அனாவிலானி கர்த்தும் கதகக்ஷோத இவ ஆசு மானசானி. பாதுகையினுடைய பெருமை உயர்ந்தது. ஏ ரங்க நரேந்திர பாதரட்சே, ரங்க நரேந்திரன் ரங்கராஜா, ரங்கராஜாவினுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகையே என்று விளிக்கிறார் இங்கு. பாதரட்சே தவசஞ்சரணாத் ரஜோ விதூதம் எது, நீ ரங்கநாதன் அழைத்துக்கொண்டு சஞ்சாரம் பண்ணுகிறாய் அல்லவா, அப்போ சஞ்சார காலத்தில் பூமியிலிருந்து துகள்கள்லாம் அதனால இடர்பட்டு கிளம்புகின்றன, வெளியில கிளம்புகின்றன. அப்பேற்பட்ட கிளம்பி நான் தூளி இருக்கே பாதுகா தூளி, அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, உலகத்தில் இருக்கும் ஞான எல்லாரும் எதில் கஷ்டப்படுறா, எல்லாரும் மனசு சுத்தமாக இல்லாமல், மனசை சுத்தமாக வச்சுக்க முடியாமல் மனம் கலங்கி எப்பொழுதும் வருத்தத்துடன் வாழ்கிறார்கள் மக்கள் எல்லாம் இல்லையா. ஒருவன் சந்தோஷமாக இருக்கணும்னாக்க மனசுல கலக்கம் இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த மனசுத்திய இந்த பாதுகா தூளியானது கொடுக்கிறது. அலம் ஏதது அனாவிலானி கர்த்தம் கதகோத இவ ஆசு மானசானி. நம்முடைய மனசையெல்லாம் இந்த பாதுகாதேவினாலே ஏற்றப்பட்ட தூளிகள் இருக்கு, அது அனாவிலானி கர்த்தம் அலம்னர் நம்மளதெல்லாம் கலங்கி கிடக்கு மனசு, அதே கலக்கமில்லாததாக தெளிவாக பகவானை தியானம் பண்ணக்கூடிய நிலையிலே ஆக்கக்கூடியதாக பண்ணுகிறது, மனசையெல்லாம் நல்ல மனசாக பண்ணுகிறது இந்த பாதுகா தூளியானது என்றார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, கதகட்சோதம் சேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை, அது என்ன பண்ணும், சில இடங்களில் செக்கச்சவேன்னு குளங்களில் தண்ணி இருக்கும், கணத்தில் தண்ணி இருக்காது, அந்த தீர்த்தம் எடுத்துன்னு போவா. அவன் என்ன பண்ணுவா, தேத்தாங்கொட்டைங்கிறது சின்னதா புளியங்கொட்டை மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரவுண்டா இருக்கும், அது அது என்ன பண்ணுவா, குடத்து நிறைய தீர்த்தத்தை கொண்டு விட்டு கையை உள்ள விட்டு அடியில பிடிச்சி தேப்பாத, அதை தேய்ச்சி விட்டு கையில தீர்த்தம் எடுத்துன்னு போனாலனாக்க ஆழத்துக்கு போவச்ச தெளிஞ்சு போடும் ஜலம். உடனே அந்த குடத்தை கொட்டி விட்டு அடியில பார்க்க சகிக்காம இருக்கும், ஒரே கலங்கிய சேரு மாதிரி, அதை கொண்டு வாசல்ல கூட்டிட்டு மறுபடியும் தீர்த்தம் கொண்டு வருவார்கள். ஆக சேத்தாங்கொட்டை என்ன பண்ணும், மிக அழுக்கான ஜலத்தை கூட, ஆவிலமான அதாவது கலங்கின ஜலத்தை கூட கலக்கமில்லாத ஆக்கி தெளிவாக ஆக்கிவிடும். அதுபோல இந்த எம்பெருமானுடைய பாத தூளி இருக்கே, திருவடி தூளி இருக்கே, அந்த திருவடி ஒளி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவானா, அது ஜலத்தை தான் தெளிவாக்கும். அது இது எல்லோருடைய மனசையுமே தெளிவாக்குகிறது இந்த பாதுகா திருவழியானது. அலமேதனாவிலானி கர்த்தம் கதகட்சோ தெய்வாம்சு பாசு மனசானி.